రామానుజమః దేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజమః దేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవదే బాల్చారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవద్భూషణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగమగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణి పాదుకాభ్యాం నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిఖగాధరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది నమస్సదసే. భాగవతాలோடு சேர்ந்து நாம் இப்போ ரொம்ப அற்புதமான பண்ணப்பட்டதான ஓரிரவு கிரந்தமான பாதுகாசகஸ்தத்திலே விஷயாதிகளை நாம் அதிகரிச்சுட்டு இருக்கோம். நேற்றைய வரியந்தம் சஞ்சார பத்ததி அது வரைக்கும் பார்த்தோம். அதிலே ஒரு 10 ஸ்லோகங்கள் வரைக்கும் முக்கிய விஷயங்களை நாம் மேலோட்டமாக பார்த்து வந்தோம். இன்றைய தினத்திலே அதன் தொடர்ச்சியாக 271 ஸ்லோகத்திலிருந்து யதாமதி நாம் சில முக்கிய விஷயங்களை மட்டும் இதிலையும் பார்க்க போறோம். நான் பாதுகினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் ரொம்ப பறக்க பேசி வரேன். இந்த பாதுகாச கஷ்டத்த கிரந்தத்தில் எப்பேற்பட்டதால் பாதுகையை சாத்தினா எம்பெருமான் ரொம்ப குதித்து குதித்து ஒரு குழந்தை போல எழுந்தொருளுகிறான் என்பதானது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி எவனொருவன் திருவடியால தொட்டவன் பரம்பதத்திலேந்து பாதுகையை சாத்திரம் பூலோகத்துக்கு வந்து கர்மபூமியில வந்து அர்ச்சையா இருக்கான். ஆனால் பல போல பக்தாலும் பாதுகை மேலே பக்தி வச்சிருக்கதான ஆச்சாரியாலும் நாம் இந்த சிரசா வகிக்கும் போது நமக்கு சுத்த சத்துவமயமான அந்த ஸ்ரீவைகுண்ட லோகம் மேல்லோகமானது பிராப்தமாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தையும் சாய்ச்சி முடிச்சார் சுவாமி தேசிகன். இப்போ அடுத்தது இன்னும் என்ன பிரபாவம் இருக்கு இந்த பாதுகையிலே அப்படின்னு பார்க்கிறார். அதாவது கல் நெஞ்சுக்காரனு கூட அந்த பாதுகையை சேவிக்கும்படியான பாக்கியத்தை இந்த பாதுகாசை வந்து தேவி நமக்கும் அவளை சேவிக்கும்படியான ஒரு ஹேத்து பண்றா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சாய்கிறார் சுவாமி தேசிகன். கிருபயா மது வயிறு பாதரக்ஷே கடினே சேதசி மாமகே விகர்த்தும் மகுடேஷு திவௌ கசாம் விதத்தே பவதி ரத்ன விசம்ஸ்துலேஷு போயோக்யம் அப்படின்னு. சம்சுலேஷு யோக்யாம் என்ன விசேஷம்னா, அதாவது என்மேல தயையினால் என்னுடைய நெஞ்சு என்னுடைய நெஞ்சிலே நீ இருக்க வேண்டும் என்று பாதுகா தேவிக்கு எண்ணம் இருக்கு. அதாவது இங்கு என்ன சொல்றது சுவாமி தேசிகன் தன்னை சாதிச்சுக்கிறார். நம்மளவாறு ஜீவாத்மா எல்லாருக்கும் இந்த நியாயம் பொருந்தும், தேவி அனுகிரகமானது எல்லாருக்கும் வேண்டும் தானே. அப்படி ஒவ்வொரு ஜீவனுள்ள மனசுலேயும் இந்த பாதுகாதேவி இருக்கணும்னு அவளுக்கு பாதுகாதேவி திருவள்ள பத்திரா. ஆனா நம்ம நெஞ்சு ரொம்ப கல்லா இருக்கு, அவருடைய பெருமையை அறியாததுனாலே நம் நெஞ்சு ரொம்ப கல்லா இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார் சுவாமி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, தேவர்கள் எல்லாம் இருக்காளே அவ எல்லாரும் தங்களுடைய கிரீட்டம் சிறசில கல்லிழைத்த கிரீடத்தை சாத்தின்றிருக்கா, அப்படிப்பட்டவா வந்து இந்த பாதுகாதேவிய சேவிக்கிறா வந்து இல்லையா, பாதுகாதேவ இந்த கல்லெழுத்த கிரீடத்தோடய சேவிக்கிறா. அப்ப பாதுகாதேவி வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்றா, அப்படி கல்லெழுத்த கிரீடம் சாத்தினவாளே என்ன சேவிக்கிறாளே, உன் கல் நெஞ்சு என்ன ரொம்ப பெரியதுவா, அதை வந்து என்னால கரைக்க முடியாதா, நீ என்ன சேவிக்கலாமே என்பதானது பாதுகாதேவினுடைய திருவுள்ளமாயிருக்கு. இவனும் நம்ம செவிச்சுட்டு போட்டோமே அப்படி என்பதானது தேவர்கள், ஏதாவது இவன் நம்மை நினைக்கட்டும் என்று தேவர்கள் தலையில இருக்கிறாயா, தேவர்கள் தலையில கூட நான் இருக்கேன், உன் மனதுல என்னால வர முடியலையே, என்ன நீ உன் மனசு என்ன அவ்வளவு கல்லா, என்னால வர முடியும், என்னுடைய பிரபாவத்தை நீனே பார்த்துக்கோ. எவனுரம் வானத்து தேவர்கள்லாம் இருக்காளே அவ வந்து கல்லெழுத்த கிரீட்டம் சாத்தின கிரீட்டத்தோட என்னை வணங்குகிறார்கள். மகுடேஷு திவௌகசாம் விதத்தே பவதி ரத்ன விசம் சுலேஷு யோக்யாம் அப்படின்னு முடிச்சார் ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன். அப்படி இந்த ரத்னங்களாலே மேடுபள்ளமா இருக்க கிரீடங்களே பழக்கத்துல அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஸ்திதியிலே நான் இருக்கேன். ஏ ஜீவாத்மாவானவனே, உன்னுடைய மனசு கல்லா இருக்கு இல்லையா, அது அந்த கல்ல கூட அந்த கல்லு உள்ள கூட நான் வரணும் அப்படின்ட்டு தேவியினுடைய ஆசையா இருக்குன்னு சுவாமி தேசன் இங்க சாய்க்கிறார். அது எப்படின்னு கேட்டாக்கா, சுவாமி நம்மாழ்வா இருக்கார், அவரிடத்துல வந்து நமக்கு ஒரு விசுவாசம் இல்லை, பக்தி இல்லைன்னு வச்சுக்குமே, ஆனா அவருக்கு அப்புறம் அவதாரம் பண்ண ஸ்ரீபாஷ்யக்காரரானவர்கள் எல்லாம் ஆழ்வார கொண்டாடுறா சுவாமி நம்மாழ்வார. அத நாம பாக்குறோம் இல்லையா, பார்க்கும்போது ஆழ்வாரிடத்தை நமக்கும் ஒரு கௌரவ புத்தி உண்டாகிறது, கௌரவ ஞானம் உண்டாகிறது. அதனாலே அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, ஆழ்வார கொண்டாடு, எல்லாரும் எல்லோருக்கும் ஆழ்வார் அனுகிரகம் கிடைக்கணும் சுவாமி, அதுதான் அவளுடைய எண்ணமா இருக்கு. அதனாலே அவ ஆழ்வார கொண்டாடி காட்டி அதை பார்த்து நாம் வந்து ஆழ்வார சேவிக்கிறோம் என்பதானது அவளுடைய திருவுள்ளமா இருக்கு. அதே போல மேலே சொன்ன அந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, ஜீவாத்மா ஒவ்வொருத்தரும் பாதுகையை சேவிக்கும், என்னதான் கல்லெஞ்சு காரணம் இருந்தாலும் பாதுகையை சேவிக்கணும், அதுக்கோசம் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து கல்லிடத்த கிரீடத்தை சாத்த கிரீடத்தோடு சேர்ந்து பாதுகையை சேவிக்கிறாளே, அவ அப்பேற்பட்ட வானத்து தேவர்கள் எல்லாரும் உன்னை தலை சிறந்தாத்தி வணங்கும் போது நான் என்ன என்னுடைய நெஞ்சு உன்னை வணங்காதா அப்படி என்பதா இன்னொரு கோணத்தையும் பார்க்கக்கூடியதா கருத்தா இது இருக்கு இல்லையா. இதெல்லாம் என்னன்னா, பெருமாள் நிர்ஹேதுகமாக நமக்கு கிருபை பண்றான். பெருமாள் நிர்ஹேதுகமான கிருபைனா என்ன, நம்மள நம்ம நம்ம ஒன்னும் பெருமாளுக்கு பண்ணி ஆக போறதுல, பெருமாள் நம்மகிட்ட ஒன்னும் கேட்கல, ஆனா கிருபை மட்டும் நிறைய பண்ணிட்டு இருக்கான் தயை என்ற குணத்தாலே. அதே போல இந்த ஸ்லோகத்தையும் பாதுகாதேவியானவள் நம்ம, நீ எஞ்சிலவான் நீ என் நெஞ்சில வந்து நில்லு பாதுகாதேவி நான் கேட்கல, ஆனா அவளே அவளை போற்றும்படி ஒரு கேதுவை உண்டு பண்றா இந்த இடத்துல. அப்படின்னா தேவர்கள்லாம் என்ன சேவிக்கிறா பாருப்பா, உனக்கு கிட்டதான் இருக்கேன், நீ என்ன சேவிக்கும், நான் ஒன் நெஞ்சில வரணும்னு எனக்கும் ஆசையாயிருக்கே அப்படி என்று ஒரு அனுகிரகத்தை பண்ணி நமக்கு அவளை நினைக்கும்படியாக செய்கிறாள் என்பதானது இந்த மேற்கண்ட பாசுரத்தினுடைய கிருபையா மதுவை இரி பாதரக்ஷே அப்படின்னு கிருப பண்றா நமக்கு, தயையினாலே விளையாடுறா நமக்கு. அடுத்தது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாய்க்கர். இதுல விசேஷம் என்னன்னா, சகடாசுர பதத்தை காட்டுறது இந்த பாசுரத்துல. இது இதுல பாதுகையோட விசேஷம் என்ன அப்படின்னு அழகா காட்டுற சுவாமி தேசிகன். சரணத்வயம் அத்பகஸ்ய சௌரேஹே சரதம்போருக சாதுரி துரீணம் சகடாசுரதாடனே பிகுப்தம் தபசக்யாகில பாதிகே ததாசீத் அப்படின்னு. எம்பெருமான் ராமாவதாரம் பண்ணான், ததானந்திரம் கிருஷ்ணாவதாரம் நமக்கெல்லாம் பிராப்தமாச்சு கீத வரத்துக்கு. எம்பெருமான் குழந்தையாயிருக்கான், எம்பெருமானுடைய திருவடியானது அந்த அண்டளந்த தாமரை போல திருக்கண்கள் இருக்கு. இந்த திருவடியும் அப்படி ஜப ஜப ஜபான்னு ஒரு சின்ன வாழத்தண்டை விட ரொம்ப இதுவா இருக்குமா, ரொம்ப மிருதுவா இருக்குமா எம்பெருமானுடைய அந்த திருக்கால்கள் திருவடிகள். அதாவது அவ தேவிமார்கள் திருவடி கங்கிரம் பண்ணும்போது சிவந்து போயிடுமா அந்த திருவடி, அப்படிப்பட்டதான ரொம்ப மிருதுவான திருவடி, ரொம்ப சுமைய தாங்காத திருவடியா இருக்கு. ரெண்டு திருவடி இருக்கு சுவாமி. இந்த திருவடி எப்படி இந்த சகடாசுரனை கிருஷ்ணாவதாரத்துல குழந்தை வந்து தொட்டுள்ளே பத்துட்டு இருக்கும் போது இந்த சின்ன திருவடி தாமரை புஷ்பம் போன்ற திருவடியாயிருக்கு. இது அண்டளந்த தாமரை போல இந்த திருவடி ஜப ஜபன் சவந்திருக்கு. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் அந்த இடத்துல இருக்கு. ஆனா தடுபுறையின் திருவடியாயிருக்கு. இப்படிப்பட்ட திருவடியானது சகடாசுரன் சகடத்தினுடைய ரூபத்திலே வந்த பெரிய கம்சனால ஏவப்பட்ட அசுரனை எவ்விதம் சம்ஹாரம் செய்தது என்று சுவாமி இயேசு ஒரு சங்க பண்ணிக்கிறார் தங்கிட்ட. அதனாலேயே என்ன பண்ணான்னா, கிருஷ்ணாவதாரம் செய்த போதே பெருமாள் சிறு குழுவையாய் ஒரு குழந்தையாய் தொட்டிலே படுத்து கிடக்க அந்த சமயத்திலே வந்த பலிஷ்டனான சகடாசுரனை எம்பெருமான் ஒரு வத உதச்ச இல்லையா, பெரிய வண்டிரூபமாயிருந்தவனுடைய அந்த சரீரத்தில் எம்பெருமான் ஒரு எத்து எத்தினர், பொடி பொடியாக உழுந்தான, உழுந்து அப்படியே சகடரையும் மல்லரையும் உடைய விட்டு ஓசை கேட்டான்னு சொன்னார் பெரியாழ்வார் அவருடைய கிரந்தத்தில். அப்போ இப்படிப்பட்ட மிருதுவான திருவடி, கிருஷ்ணன் கை குழந்த திருவடி சுவாமி, தொட்டுள்ள ஸ்தன்யபானம் பண்ணக்கூடியதான் ஒரு குழந்தையோட திருவடியானது எப்படி இவ்வளவு வந்து பலிஷ்டனான ஒரு அரக்கனை வந்து சம்ஹரிக்கக்கூடியதான ஒரு பலத்தை பெற்றது அப்படின்னா, அப்படிப்பட்ட பூ போன்ற திருவடியை, திருவடியிலே பெருமாள் வந்து அந்த தலைவரையன் திருவடியிலே பாதுக சாத்தின்றாம்பா. அந்த பாதுகையினுடைய பலத்தாலே தான் இந்த சகடாசர வதம் முடிந்தது, இல்லனா உன்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி பாதுகையினுடைய அந்த சகடாசர வதத்தும் போது கூட உன்னுடைய சக்தியினாலே என்றோ அவனுடைய கதை முடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம். அப்பேற்பட்ட பலவான் வந்து எம்பெருமான் உதைக்கும் போது அவன் அவனுடைய பலத்தை எம்பெருமான் மேல காட்டும் போது அவனுடைய சக்தியான எம்பெருமான தலைபுரன் திடலே பட்டா எம்பெருமான் திருவடிக்கு ஒரு ஹானி வந்துருமே, அப்படிப்பட்ட ஹானி வராதபடியும் இந்த பிராட்டி பாதுகாதேவி காத்ரா தவ உன்னுடைய சக்தி ஆக்கில சக்தியினாலன்றோ, அதாவது குப்தம் காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்ற சகடாசருடைய பலத்தினாலே பெருமாள் ஒன்ன சாத்தன்றிருக்கிறதுனாலே பெருமாள் திருவடிக்கு ஒண்ணுமால அதே டயத்துல உன்னுடைய சக்தியினாலே சகடாசுர தாட்டனேபி குப்தம் தவ சக்கியாகில பாதுகே ததாசீது, உன்னுடைய சக்தியினாலே அவனுடைய சம்ஹாரமும் முடிந்தது என்பதானது கீழ்ப்பாசுரத்தில் நமக்கு தெளிவாகுது இந்த இடத்துல. அப்படின்னா பாதுகையினுடைய பிரபாவத்தை வந்து நம்ம ஆச்சாரியால் சொல்லிதான் நம்ம கேட்கணும். நமக்கு பாக்கியவசத்தாலே நாம் சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தில வந்து பிறக்க வச்சுட்டார் பெருமாள் இந்த இடத்துல. அதனாலே அவர் எழுதிய கிரந்தங்களுக்கெல்லாம் நாம் வந்து சேவித்து பெரியவருடைய வியாக்கியானங்களை நாம் கண்ணால் ரசித்து பார்த்து கேட்டு மகிழும்படியான ஒரு ஒரு பாக்கியமானது நமக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப நமக்கு பிராப்தம் தான் அந்த இடத்துல. அந்த மாதிரி பெருமாள் வந்து எவ்வளவு விஷயம் பண்றார் அதுக்கு தகுந்தபடி இந்த பாதுகையை வந்து நிறைய நமக்கு அனுகிரகம் பண்றா. இந்த பாதுகையை ஒத்த தலையில் எடுத்து வச்சுக்கிறார், அவருக்கு பிரம்ம பட்டமே கிடைச்சிருவோன்றா. பெருமாள் வந்து வெளியில வர வேண்டியிருக்கு, உடனே பெருமாள் திருவடியில போய் பாதுகையை ஆசிரியச்சுக்கிறான், திருவடியில கொண்டு சமர்ப்பிச்சுட்டா. பிரம்ம பட்டம் கிடக்கக்கூடியதான ஒரு வஸ்துவை எம்பெருமான் நான் திருவடியிலே சாத்தேன்னு வீதியார வருகின்றான் இல்லையா, அப்ப பாருங்கோ அவள் பெருமாள் திருவடிக்கு கீழே தான் இருக்கா, ஆனால் அவள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டமான இதுன்னா உலகத்திலே வளர்ந்த பட்டம் இது, வைகுண்டத்துக்கு அப்புறம் பிரம்ம பட்டம் தான் அது கிடைச்சிடும் சுவாமின்னா. அது வந்து அந்த தாமரை திருவடி அவ தாங்கறா, இவள் சக்தியினாலேயும் கங்கனுடைய இஷ்டப்படி இவள் சஞ்சரிப்பதனாலேயும் நமக்கு அந்த அலங்காரமானது அந்த தலைக்கே பிரம்ம பட்டம் கிடைச்சாமல் ஒரு அலங்காரமானது ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் கிடைக்கிறதுன்னு இன்னொரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாய்கிறார். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த ஜீவாத்மன் இருக்க என்னன்னா இது ஏதோ மாறி மாறி பலவிரப்பம் பிறந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம் சொல்லி எத்தனையோ ஜென்மாக்களை எடுத்து கஷ்டப்பட்டு எப்படியோ உழுந்து ஏதோ ஒரு பிராமண சமூகத்துல வந்து பறந்து அத்தியனம் பண்ணக்கூடிய அந்த பரம்பரையிலே பறந்து நல்ல ஆச்சாரியால அடைந்து இந்த ஜீவன் இருக்கு. இதுக்கு பாதுகையை பத்தி விஷயம் சொல்லணுமே என்னன்னா, ஆச்சாரியால் வந்து நமக்கு பண்ணி வச்சா ஜனனம் ஜனன மரணம் இல்லாமல் நமக்கு ஆக்கி சரணாகதி பண்ணி வச்சு இந்த ஜீவனை பெருமாளிடத்தை சமர்ப்பிச்சு பெருமாள் வைகுண்டத்துக்கு கொண்டு போய் அங்க நீ தீவுபூதியில வச்சுருக்கான் அப்படின்னு சொல்றோம். அதான் அத பாதுகாதேவியே பண்றாளாம். துவயானுபத்தாம் மணிபாத ரக்ஷே லீலாகதிம் ரங்க சயஸ்ய பும்சஹா நிசாமயந்தோ ந புனர்பஜந்தே சம்சார காந்தார கதா கதானி சம்சார காந்தார கதா கதானி. இந்த சம்சார சாகரத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுபவள் ஜனன மரணம் நின்று போவிக்கக்கூடியவளான யார் கேட்டா இந்த பாதுகாதேவி. அதாவது இந்த திருப்பி பிறந்து கஷ்டப்படுவானாம், இறந்தும் கஷ்டப்படுவானாம், திருப்பி பிறகு போறவும் என்ற சம்சயம் வேண்டாம், இந்த ஜென்மா கடைத்தேருமே என்ற சந்தேகமும் வேண்டாம். அதனாலே போக முடியாத வழியில போக்குவரத்துகள் எல்லாம் அடைச்சுட்டாயு, எந்த இந்த பக்கம் போக அந்த பக்கம் போக என்னன்னா நித்தியோதுல போய் கைங்கரியம் பண்ணுப்பானேன்னு அப்படின்னு சொல்லி ரங்க விமானத்திற்கு ரங்கனாருடைய அந்த சஞ்சாரம் விளையாட்டான சஞ்சாரத்தை சேவிக்கிறவாளுக்கு புனக மறுபடியும் ஜன மரணம் கிடையாது. அதனாலே துயானுபத்தாம் மணிபாத ரக்ஷே லீலாகத்தியம் ரங்க சயஸ்ய பும்சகா, ஒரு விளையாட்டா பண்றாளாம். எப்படி ரங்கநாதன் விளையாட்டுக்கா பாதுகை சாத்தின்னு வீதியில் எழுந்துள்றானோ, அவளை செவிச்சவாளுக்கு இந்த பாதுகையை அனுகிரகம் பண்ணி நிசாமயந்தோன புனர்பஜந்தே புனகா உனக்கு மறுபிறவி அறுத்து அழியா வானில் வைக்கும் மனமேனின்னு சொல்லி சுவாச்சே சுவாமி தேசிகன் அவரு தமிழ் பிரபந்தத்தை. அந்த மாதிரி இந்த சம்சார காந்தார கதா கதானி, இந்த சம்சார காந்தாரத்திலே நமக்கு வந்து ஒரு விடிவு மோட்சம் கொடுத்து அங்க போறத கட் பண்ணிட்டா சுவாமி அப்படின்னு தானது ஆச்சாரியோட திருவுள்ளமா இந்த பாசுரத்திலே அற்புதமா இருக்கு. அடுத்தது பார்த்தார் சரி சுவாமி, பாதுகையுடைய ஆகாரம் என்ன? ரங்கன் திருவடி குட்டியா இருக்கு சுவாமி, இவ்வளவுதானே அவர் ஆகாரம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அதில் விகானுபூர் வேறுச்சிரான் விகாரானு பதக்கிரமேன பிரதிபத்தியமானா விபரிஷி நித்யம் மணிபாதிகேத்வம் முரன் விஷோ மூத்திரிவத்ரிலோகி அப்படின்னு சொன்னார். அதாவது மூத்திரிவத்ரிலோகி, பெருமாள் வந்து பரவாசுதேவனா என்ன, அவனே வந்து வாசுதேவ ருத்யும்ன அனிருத்த சங்கரன் மாறி நாலு பெருமாளா வியூகாவதா, நாலு பெருமாளா பெருமாள் அவளை பிரிஞ்சு வந்த. அப்போ பரவசத்தில் இருக்கக்கூடியதான் பெருமாளுக்கு என்ன ஆகும், ரெண்டு பாதுகை, ரெண்டு திருவடிக்கு ரெண்டு பாதுகை. அவரே தடால நாலு நாலு ஆக்ட் பண்ணார், டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் சதுர் ஆக்ஷன் சொல்ற மாதிரி நாலு ஆக்ஷன் பண்ணார். அவள் ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு பாதுகையா அவளை பிரிஞ்சு வந்துட்டான் பாருங்க. அப்போ பெருமாளுக்கு என்ன சுத்தியோ அதே தானே இந்த பாதுகா தேவிக்கும் இருக்கு இல்லையா, நிசந்தேகமா இருக்கு இல்லையா. திருவடிய ரீதியாலே எம்பெருமான் ஒரு திருமேனியா இருந்தாலும் ஒரு பாதிகா இயல் இருக்கா, எம்பெருமான் ஒரு கூட்டமாய் இருந்தாலும் கூட்டமான அவளா இருந்திருக்காதோ. அப்போ எம்பெருமான் எத்தனை எத்தனை அந்த அவதாரங்கள் பண்ணினாலும் அத்தனை அத்தனை அவதாரங்கள் அவளாலையும் பண்ண முடியும் சுவாமி இல்லையா. ஒரு பெருமாள் ஒரு பாதுகை, நாலு பெருமாள் வாசுதேவ பிரத்யுப்த சங்கர்ஷ அனிருத்தன், இந்த நாலு பெருமாளுக்கும் தனித்தனி திருவெளி தனித்தனி பாதுகையா இருக்கா. அப்போ பாதுகையே பெருமாள் வந்து ஒரு சமூகமாய் கூட்டமாய் சஞ்சரிக்கும் போதும் தனித்தனியாக நீனும் அவனோட திருவடியில இருந்து சஞ்சரித்துக் கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியத்து இந்த மூன்று லோகத்தையும் நீ ரட்சிக்கின்றாய் என்பதாவது முரத்விஷோ மூர்த்திருவத்திலோகியம்னு சொன்ன சுவாமி தேசிகன். அதாமே எப்பயுமே அந்த பெருமாள் எங்க இருக்காரோ வாசுதேவாதி வியூகாவதாரங்கள் வரிசையிலே இன்பமயமாய் இவள் சஞ்சாரங்களை பண்றாள் அடைகின்றாள் அப்படி என்பதானது இந்த ஸ்லோகத்தினுடைய ரொம்ப அற்புதமான கருத்து. பாருங்கோ இவளுக்கு சக்தி இல்லைன்னா ஒரு திருவடிதான் பெருமாளுக்கு ஒரு ஒரு ஒரு ஜோடி பாதுகைகள் இருக்கா அப்படின்றா இல்லையா. ஆனா பெருமாள் தன்னை பிரிச்சுக்கிறார், ஒரு லோக சம்ரக்ஷணத்துக்கு பெருமாள் வந்து வியூகங்களா பிரிஞ்சு வர்றார். பிரிஞ்சு வரும்போது அங்க நாலு பெருமாளுக்கு நாலு திருவடி அப்படின்னா நீ எத்தனை பெருமாள் எத்தனை அவதாரம் பெருமாள் இன்னும் பண்ண போறான்னு நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரிஞ்சது முப்பத்து செல்வான் அவதாரங்கள்னு சுவாமி தேசியன் சிவத் ரகசியத்தை சாதிச்சிருக்கார் இல்லையா. இன்னும் எவ்வளவு பெருமாள் வந்து அவதாரம் பண்ண போறாரோ அப்பயும் இந்த பாதுகாதேவி அவன் திருப்படிக்கு தக்கபடி போய் அங்கே இருந்து கைங்கரியம் பண்ண போறாளே. அப்ப பெருமாள் எத்தனை எத்தனை திருமீனே தன்னை பிரிச்சிருக்கிறானோ, எத்தனை எத்தனை சமூக கூட்டமாக இருக்கானோ அத்தனை எத்தனை சமூக கூட்டமாகவும் இந்த பாதுகாதேவி தனக்கு இன்னொரு புனப்புனக அவதாரம் பண்ணிட்டு அந்த திருவடிகளுக்கு அவிச்சின்னமான கைங்கரியத்தை பண்றான்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். அடுத்தது ரொம்ப அற்புதமா ஒரு ஸ்லோகம் சாகிற. சரி சுவாமி, பெருமாள் வந்து ஒவ்வொரு மாதிரி அவதாரம் பண்றார், நிசும்மனா வந்தார், கிருஷ்ணனா வந்தார், ராமனா வந்தார், திருவிக்ரம அவதாரம் பண்ணார், அதுக்கு முன்னாடி தற்பூர்வம் வாமனன் அவதாரம் பண்ணார், பாலகிருஷ்ணன் அவதாரம் பண்ணார், இதெல்லாம் அவதாரங்கள்லாம் இருக்கட்டும் சுவாமி. இப்ப பாதுகையோட ஸ்திதி என்ன அந்த அவதாரங்கள்ல? பெருமாள் வந்து எப்படி அவதாரம் பண்ணாலும் அந்த அவளும் அத்தனை அவதாரமாய் பாதுகாதேவி போயிடுறா. இப்போ இந்த இடத்துல பெருமாள் வேறு வேறு பரிமாணத்துல இருக்கார். பரிமாணம்னா என்னன்னா மகாவராகம்னு சொல்றா, திருவிக்ரமன் சொல்றா, வாமனன் குட்டி குழந்தையா சொல்றா, பாலகிருஷ்ணன் சொல்றா, வெண்ணத்தொடர் கிருஷ்ணன் சொன்னா, அப்புறம் வந்து கீத சொன்ன கிருஷ்ணன் சொன்னா, ராமன் காட்டுல சஞ்சரிச்சான், இப்படி பரசுராம அவதாரம் இப்படி நிறைய போயிட்டே இருக்கே சுவாமி. இப்ப இந்த இடத்துல தான் பாதுகையோட விஷயம் என்ன இருக்கு, சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படின்னா அங்க சொன்னார், பதேஷு மந்தேஷு மகத்வபித்வம் நிரிந்த சந்தேஷவதி முராரேகே பிரத்யாஜனார்த்தம் கில பாதிகேனஹ ஸ்வபாவிகாகம் தரிசயதி பிரபாவம். உன் பிரபாவத்தை சொல்லி மாளாது. எப்படின்னு கேட்டா பெருமாள் மத்சகூர்ம அவதாரம் பண்ணார், அப்புறம் பெருமாள் வராக அவதாரம் பண்ணு மகாவராகன்னு பண்ணார். மகாவராகம்னா என்ன, திருவிக்ரமோட பெருசு மகாவராகம், அதனால அதுக்கு மகாசப்தம் போட்டார். எப்படின்னு கேட்டாக்கா சமுத்திர ஜலம் சீராப்தி சமுத்திர ஜலம் பெருமாள் கணுக்காலுக்கு கீழே இருந்துதான் அந்த இது, அந்த எவ்வளவு ஆழமோ அந்த இடம் கணுக்காலுக்கு கீழே இருந்துன்னு சொல்றா பெரியவா. அப்பனா அந்த திருவடியினுடைய ஆகிருதி எப்படி இருக்கும் பாருங்க, திருமேனுடைய ஆகிருதி எப்படி இருக்கும், அந்த திருவடியினுடைய டயாமீட்டர் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ இவர் ஒரு அவதாரம் பண்ணிட்டார், பரமபதத்த ஒரு விமான அவதாரம் இல்லையா. இப்ப இந்த திருமேனுக்கு தக்கபடியான இந்த பாதிரியானது மகா பெருசா இருக்கு. அப்போ எலாசிசிட்டி ஜாஸ்தி, பெருமாளை போலே எவருடைய பாதுகாதேவிக்கும் எலாசிசிட்டி ஜாஸ்தி. எலாசிட்டினா என்ன, எவ்வளவு இழுத்தாலும் பெருசாக விட்டா குறுங்கிடும் இல்லையா. பெருமாள் திருவடிக்கு தக்கபடி தன்னுடைய திருமேனையும் ஆக்கி கொண்டவள் இந்த பாதுகாதேவி. ஸ்வபாவிகம் தரிசயதி பிரபாவம் சாச்சர் பதேஷு மந்தேஷு. அப்படியா எப்படிப்பட்ட பெருமாள் இந்த சத்ரு சம்ஹாரம் பண்ணும்போது தன் திருமேனை எப்படி ஆக்கிக்கிறானோ, அப்படி இவள் பாதுகாதேவி அவள் திருமேனை ஆக்கி கொண்டு எம்பெருமானுடைய தலைவரையும் திருவடியிலே போய் அவ உட்காண்டுகிறா, அது கீழே போய் உட்காண்டுகிறா. எம்பெருமான் திருவடியானது சின்னதாயிருந்தாலும் எம்பெருமான் திருவடியானது மிக பெரிதாயிருந்தாலும் ஒவ்வொரு சமயத்திலும் அந்த திருவடியை விடாமல் சிறியதாகவும் பெரியதாகவும் தன்னை ஆக்கிக் கொண்டு தானும் ஒரு புனகா ஒரு அவதாரம் பண்ணி எங்களுக்கு அனுகிரகம் செய்வதை இவள் சுபாவமாக கொண்டவள் என்பதானது இந்த பாசுரத்துடைய தாத்பரியாகும். பெருமாள் வாமனாய் வந்தார், சின்னதா அத்தியனம் பண்ணிட்டு கையில கொடையால கமண்டலத்தோட மான் கொண்டதோல் மார்வில் மாணியான் யக்னோவிதாரியாய் வந்த பெருமாள் வந்து கேட்கிறார், மூணடி மண்ணுன்னு கேட்ட பலி சக்கரவர்த்தி கிட்டோம், தவுலோன்னு குழந்தை பால்வனம் மாற ஸ்தன்யபானம் மாறாத குழந்தைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் அவனும் தரேன் சுவாமி அப்படின்னா குட்டியான திருவடி குட்டி பாதுக. உடனே பெருமாள் கொடுத்தேன்னா ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியம்னு சொன்னா, ஒரு அடி இங்க வச்ச ஒரு அடி மேல வச்சேன்னா ஒரு அடி வச்சதான் தெரியும் இந்த திருவடி வளர்ந்தது அந்த திருவடி வளர்ந்தது. திருவடிய பெருமாள் மேல ஆகாசத்தை நோக்கி தூக்கி அம்பரமூடர துவங்கி வள கடந்த உத்தமனாய் பெருமாள் பண்ணான். திருவடி வளர வளர பெருமாள் திருமேனி வளர்ந்துட்டே போச்சு. பெருமான் திருமேனி வளர, பெருமான் திருக்கால் வளர, பெருமான் திரு அந்த பாதம் வளர, பாதக்கு தக்கபடியான தன் திருமேனியும் இவளையும் வளர்த்தி கொண்டாளே இந்த பாதுகாதேவி. என்னன்னா இவ்விசேஷத்தை பின்னாடி சாய்க்க போற என்ன விஷயத்த அற்புதமா சாய்க்கிற ஒரு இடத்துல என்னன்னா, ஒரு விஷயம்தான், பெருமாள் திருவடி சின்னதாக இருந்தாலும் சின்ன பாதுக, பெருமாள் திருவடி பெருசா இருந்தாலும் அவளே தன்னை பெரிய பெரிய பாதுகையாக ஆக்கிக் கொள்கிறாள் அப்படி என்பதானது இந்த பாசுரத்துல வந்து ரொம்ப அற்புதமாக சாதிக்கிற சுவாமி தேசிகன். என்னன்னு கேட்டா, அவதாரத்துக்கு தக்கபடியும் திருமேனிக்கு தக்கபடியதான திருமேனி உடையவள் இந்த பாதுகாதேவியும். இவர் வந்து உடனே ராமாவதாரம் பண்ணார். ராமாவதாரத்துல எல்லாரும் எட்டுலேருந்து ஒன்பதுல பத்தடி இருப்பான ஹைட்டு, அதுக்கு தக்கதான அந்த ஆகிருதி திருமேனி ஆகிறதுக்கு தக்கதான தன்னுடைய திருமேனி ஆக்கிக் கொண்டவர் இந்த பாதுகாதேவி. பெருமாள் கானகத்தில் சித்தாரம் போனர், பரதன் பாதுகையை வாங்கிட்டு போனர் இல்லையா, அப்படிப்பட்டு பூஜிக்கப்பட்டதன அந்த பாதுகை அப்படி இருந்து கிருஷ்ணாவதாரத்தில் பாலகிருஷ்ணன் முன் ஸ்லோகத்தில் பார்த்தோம், சகடாசுர வதத்துக்கு பெருமாள் திருவடியை காத்தவள், அந்த வதத்திலிருந்து காத்தவள் யாருன்னா இந்த பாதுகாதேவி. அதே டயத்தில் பெருமாளுடைய நோக்கம் என்ன, அவனை வதம் பண்ணணும், அந்த வதத்தையும் இவள் பண்ணிட்டாள். ஏன்னா பெருமாள் திருவடி ரொம்ப ஸ்பரிசமான திருவடி, பஞ்சு போல இருக்கிற திருவடி, தாமரை புஷ்பத்து போல இருக்கிற திருவடியை ரட்சிக்க இவள் ரட்சித்து அவனே சம்ஹாரம் பண்ணான்னு பார்த்தோம். அப்போ குட்டி குழந்தை கிருஷ்ணனுக்கு உள்ள திருவடியில் அவ இருக்கா இல்லையா, இவளும் வந்து பாதுகையா இருக்கா. பெரிய கிருஷ்ணனாய் வளர்ந்து கம்ச சம்ஹாரம் பண்ணும்போது 11 வயசு பாலக கிருஷ்ணன் அப்ப அதுக்கு தகுந்த திருவடியா திருவடி கீழே வந்து பாதுகாக இருந்தா, கீதா உபதேசம் பண்ணும்போது கீதோபதேச கிருஷ்ணனாய் ஒரு பெருமாள் எடுத்தான், உடைய விசுரூபத்தை காட்டினானே அர்ஜுனனுக்கு தேர்காலிலே விசுரூபம் எடுக்கும் போது எவ்வளவு பெரிய திருமேனி, அப்ப திருவடியிலே பாதுகாய் அங்கேயும் பாதுகையில் இருந்தோம். அப்ப பெருமானுடைய திருமேனிக்கு தக்கபடி தன்னுடைய பாதுகை தன்னுடைய திருமேனி ஆகிருதியை மாக்கிக் கொள்ளும் அந்த அந்த வசியமும் அந்த சக்தியும் பெருமாளைப் போலவே பாதுகைக்கும் இருந்தது காட்டுறதுதான் இந்த இதனுடைய பாசுரத்துடைய தாத்பரிய அர்த்தம். சின்னதாயிருந்தாலும் ஒரே அனுகிரகம் தான் சுவாமி, இவள் பெரியதாக இருந்தாலும் ஒரே அனுகிரகம் தான் பக்தாளுக்கு என்பதானது மேற்கண்ட விஷயத்துல காட்டுது. பெருமாளுக்கு பக்தர்கள்லாம் இருக்கா, அவர்கள் என்ன எந்த ஜாதி எந்த இழப்பம் அதெல்லாம் கிடையாது, பக்தியே இருக்கியாப்பா அனுகிரகத்தை வாங்கிக்கோ அப்படின்ட்டுதான் ஆழ்வாராதிகள்லாம் பெருமாளுடைய வைபவத்தை நமக்கு போற்றி காட்டுறா. அதை போலவே இங்கேயும் வந்து இந்த பாதுகாதியை நமக்கு அற்புதமா கொடுக்கிறார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது இல்லையா. பெருமாள எழுந்திரட பண்ணி கொண்டு வர்ற சமயத்துல எல்லா ஜனங்களும் சமூகமா வந்து சேவிக்கிறார். அதனாலே பெருமாளை சேவிக்கட்டும் பாதுகை சேவிக்கட்டும் மெதுவா பாதுகாத்து பெருமாளை யாரை பண்ணு போறா. என்னன்னு காரணம் கேட்டா, ராஜா வீட்டுக்கு போனா பத்து நிமிஷம் பெருமாளை வச்சு நிக்கிறது தோழிக்கணியவனோட, ரொம்ப ஏழை ரெண்டு வாழ்ப்பு வச்சு சேவிக்கிறோம் தான் அவனுக்கு உடனே ஆகு நகர்த்து நகர்த்துன்னு சொல்ற, அதெல்லாம் கிடையாது. பாதுகா தேவி கிட்ட ஒவ்வொரு ரங்க பக்தனுக்கும் இந்த பாதுகாதேவி ரங்கனை ஏழை பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு பக்தனும் முக்கியம் என்பதை காட்டுவதற்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசமின்றி பெருமாளை வந்து ஏழை பண்ணி கொண்டு காட்டுறான் இல்லையா. இப்போ கங்கை வந்து பிரவகிச்சு வேகமா வருது, மலை தாடு கால் குடுகள்லாம் பாஞ்சு அப்படி இப்படி வந்துட்டே இருக்கு, எங்க வந்தாலும் சரசரம் ஓடிந்தே இருக்கும் இல்லையா. அதை போலவே இவளும் இந்த இந்த பாதுகாதேவியும் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, எல்லோருக்கும் அனுகிரகம் ரங்கனுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பது இவள் திருவள்ள பத்தி பெருமாளை ஏழை பண்ணி வராளே, அதனால இவள் எவ்வளவு வந்து பிரபாவசாலின்னு சொல்லி சொல்ற அந்த இடத்துல. அதுக்கடுத்து இன்னொரு ஸ்லோகத்தை என்ன அப்படின்னாக்கா, பெருமாளுடைய நிழலா இருக்காள் இவள், நிழலை யாராவது தாண்ட முடியுமா சுவாமி, நம்ம நிழலை நம்மளால மிதிக்க முடியுமா சொல்லுங்க, கூட கூட வெயில் அடிச்ச கூட கூட நம்ம பின்னாடி வந்துட்டே இருக்கும். அதே போல ரங்கன் ரங்கன் எங்க செல்கிறான் நினைக்கிறாளோ அந்தந்த இடத்துக்கு இவர் ரங்கனை கூட்டின்னு போறா. அப்ப ரங்கன் இவளுக்கு முன்னாடி போக முடியுமா? முடியாது. உன்னை பெருமாள் ஒரு காலம் தாண்ட முடியாது, ஆகையினாலே நீ பெருமாளுக்கு நிழல் போல இருக்கிறாய், தன்னிடலை தன்னால் தாண்ட முடியாது நியாயத்தாலே பெருமாளுக்கு நிழல் போல இருக்கிறாய்ப்பா. சாயபச உரமணி பாதுகேத்வம் அலங்கனியா சகஜேன பூம்னா சாயபச உரமணி பாதுகேத்வம் சொல்லி 280வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் இந்த பாதுகையோட பிரபாவத்தை, இவள் பெருமாக்கு நிழல் போல இருக்கா, பெருமாள் நினைச்சாலும் உன்னை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுமா, அப்படி பெருமாளை நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னு இந்த பாதுகையுடைய பெருமையை, இந்த கல்லெழுத்த பாதுகையின் பெருமையை சுவாமி தேசிகன் பறக்க பேசினார். மீதி உள்ள ஸ்லோகங்களை நாம் வந்து அடுத்த உபன்யாசம் சந்திக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.